அதுல பொறுப்பின் என்ன? பொறுப்பு என்றால் அழகு என்றார். அழகு, அழகினால் அந்த தேசம் பொலிவுடையதாக, எங்கும் அழகான காட்சி, எங்கும் அழகு, அங்கு களிநடம் புரிகிறது, எங்கு பார்த்தாலும் எழில் ஓவியமாக காட்சி அளிக்கிறது. அதனால் அந்த தேசமே பொலிவு பெற்றிருக்கிறது, அந்த தேசத்தில் பொலிவு நிலைவு பெற்றிருக்கிறது. பொலிவு என்றால் நல்ல கண்களுக்கு சிறப்பாக காட்சி அளிக்கக்கூடிய தன்மை, அதுதான் பொலிவு. ஒன்று பொலிவாக இருக்கிறது என்றால் மிகவும் சிறப்பாக இருக்கிறது, நன்கு வளமாக இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அதுதான் பொலிவு. பொலிவு என்றால் பார்ப்பதற்கு பளிச்சென்று இருக்கு, அதுதான் பொலிவு. அங்கு எங்கும் அழகு இருந்ததனால் எங்கும் பொலிவாக காட்சி நமக்கு தென்படுகிறது என்று சொல். பொறுப்பு என்றால் அழகு என்றார். அது வேற எங்கேயாவது நம்ம பயன்படுத்தியிருக்கோமா ஐயா, பொறுப்புன்ற வார்த்தை வேற? பொறுப்பு பல இடங்களில் வரும். பொறுப்பு என்ற வார்த்தை பல இடங்களில் வரக்கூடிய வார்த்தை. பழைய இலக்கியங்கள் பலவற்றில் பொறுப்பு என்ற வார்த்தையை நாம் பொறுப்பு. சரி ஐயா, நன்றி. அடுத்த பாடலுக்கு செல்லலாம் ஐயா, எளிதாக தான் இருக்கு புரிஞ்சுக்கிறது. அடுத்த பாடல் மிக முக்கியமான பாடல். இந்த பாடலை எடுத்துரைக்காத பேச்சாளர்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த பாடல் பிரசித்தமான ஒரு பாடல். அதாவது நான் நல்ல மனம் உடையவர்கள் எல்லாம் எப்படி ஒரு தேசம் இருக்க வேண்டும் என்று கனவு காணுகிறார்களோ, எப்படி இந்த உலகம் இருந்தால் இந்த உலகம் நன்றாக இருக்கும் என்று நல்லுள்ளம் கொண்டவர்களெல்லாம் இயங்குகிறார்களோ, அப்படி இருந்தது அந்த கோசல தேசம் என்று இந்த பாடலில் கம்பர் சொல்லுகிறார். அப்படித்தான் இருந்ததா என்ற கேள்வி வரும். அதற்கு நான் ஏற்கனவே சொன்ன பதில் தான், அப்படித்தான் கோசலம் இருந்ததா என்ற கேள்வி கேட்டால் அது இருந்ததா இல்லையா என்று நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி இருக்க வேண்டும் என்பது கம்பனுடைய உள்ள கிடக்கு, அந்த கவிஞனுடைய உள்ளத்து எண்ணம் அது, அவனுடைய லட்சிய தேசம் அது. ஒவ்வொரு கவிஞனும் ஒரு லட்சியத்தை மனதிற்குள் வைத்திருப்பான். இந்த உலகம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு ஒரு கனவு இருக்கும். அதை அவன் இடம் கிடைக்கும் போதெல்லாம், சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பதிவு செய்வார். அப்படி கம்பன் இங்கு பதிவு செய்வார். இங்கு கம்பனுடைய உள்ள கிடக்கையை நாம் பார்க்கிறோம். கோசலம் அப்படி இருந்ததா என்பது நமக்கு உறுதிப்பட தெரியாது, அதற்கான வரலாற்று ஆதாரங்கள் இல்லை. ஆனால் கம்பன் என்ற ஒரு கவிஞனுடைய உள்ளத்தில் இப்படி ஒரு தேசம் இருந்தது. இப்படி இருந்தால், இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு அபிலாஷை, ஒரு ஏக்கம் அவனுக்குள் இருந்தது என்பதை நாம் இந்த பாடலில் நாம் உணர்கிறோம். அவன் சொல்லுகிறான், இந்த கோசலம் எப்படி இருந்தது என்று சொல்லுகிறான். அண்மை இல்லை ஓர் வறுமை இல்லையால், திண்மை இல்லை நேர் செருணரின்மையால், உண்மை இல்லை போய் உரை இல்லாமையால், வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் என்று. ஒரு தேசத்தை பற்றி சொல்லும் போது சிறப்பாக ஒரு தேசம் இருக்கிறது இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக சொல்லும் போது பொதுவாக என்ன சொல்வார்கள் என்றால், அந்த தேசத்தில் பள்ளல்கள் பலர் இருந்தார்கள், அந்த தேசத்தில் வீரர்கள் பலர் இருந்தார்கள், அந்த தேசத்தில் உண்மை உரைக்கின்ற அரிச்சந்திரன்கள் தான் அநேகம் பேர் இருந்தார்கள், அந்த தேசத்தில் கல்வி கற்றவர்கள் நிரம்பி இருந்தார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். பொதுவாக ஒரு தேசத்தை சிறப்பித்து சொல்ல வருபவர்கள் இப்படித்தான் சொல்லுவார். இப்படி சொன்னால் நமக்கு புரிந்துவிடும், ஓ அந்த தேசத்தில் வள்ளல்கள் இருந்தார்களா, ஏப்பா அப்போ அந்த தேசம் அவ்வளவு செழிப்பாக இருந்திருக்கிறது, அதனால்தான் வள்ளல்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் என்று உடனே நமக்கு அந்த தேசத்தை பற்றி ஒரு சிறப்பான காட்சி நம் மனக்கண்கு முன்பு வரும். அந்த தேசத்தில் வீரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லும் போது, வீரர்கள் அவ்வளவு பேர் இருந்திருக்கிறார்கள், அது வீரம் செறிந்த நாடாக இருந்திருக்க வேண்டும் என்று நாம் உடனே அந்த தேசத்தை குறித்து ஒரு உயர்வான அபிப்பிராயம் கொள்வோம். அந்த தேசத்தில் உண்மை பேசக்கூடியவர்களாக அரிச்சந்திரன்களாக பலர் இருந்தார்கள் என்றால் அந்த தேசத்தை குறித்த ஒரு பெருமிதம் நாம் கொள்வோம். அந்த தேசம் மிக சிறந்த நல்ல ஒரு தேசமாக இருந்திருக்க வேண்டும் என்று நாம் நினைப்போம். அந்த தேசத்தில் கல்வி கற்ற மேதைகள் பலர் இருந்தார்கள் என்றால் அப்போதும் நமக்கு அந்த தேசத்தை குறித்து ஒரு உயர்வு எண்ணம் தோணும். ஆனால் இங்கு கம்பன் என்ன சொல்கிறான் என்றால், அந்த கோசல தேசத்தில் வள்ளல்கள் இல்லை, அந்த கோசல தேசத்தில் வீரர்கள் இல்லை, அந்த கோசல தேசத்தில் உண்மை பேசுபவர்கள் இல்லை, அந்த கோசல தேசத்தில் மேதைகள் இல்லை என்று சொல்லி அந்த தேசத்தில் சிறப்பை சொல்கிறார். இப்படி சொல்வது எப்படி அந்த தேசத்தை பாராட்டக்கூடியதாக வரும்? இது எதுவோ அந்த தேசத்தை இகழ்ந்து உரைப்பதாக அல்லவாக இருக்கிறது. இது ஏதோ சோமாலிய நாட்டின் வர்ணனை போல் அல்லவா இருக்கிறது என்பது போல நமக்கு தோன்றும். ஆனால் கம்பன் இங்கு சொல்ல வரக்கூடிய ஒரு உண்மையான தன்மை என்பது வேறு. ஒரு தேசத்தில் வள்ளல்கள் பலர் இருக்கிறார்கள் என்றாலே அங்கு வறுமையாளர்கள் பலர் இருக்கிறார்கள் என்றுதான் போகும். வறுமையாளர்கள் பலர் இருந்தால்தான் வள்ளல்கள் உருவாகும், இதுதான் உண்மை. மேலோட்டமாக பார்த்தால் வள்ளல்கள் பலர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சிறப்புக்குரியதாக தெரியும். ஆனால் அதை கொஞ்சம் ஆழ்ந்து கவனிப்போமானால் அதனுடைய உண்மைத்தன்மையை நாம் பார்ப்போமேயானால், அதனுடைய மறுபக்கத்தை நாம் பார்ப்போமேயானால், அங்கு பல வறுமையாளர்கள் இருக்கிறார்கள், தரித்திரர்கள் இருக்கிறார்கள், அதனால்தான் வள்ளல்கள் இருக்கிறார்கள் என்ற உண்மை நமக்கு குழப்பும். அந்த தரித்திரர்களே இல்லாவிட்டால், அந்த ஏழைகளே இல்லாமல் போய்விட்டால் அங்கு வள்ளல்கள் என்று ஒருவர் உருவாவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த உண்மையைத்தான் இங்கு கம்பன் சொல்லு. வன்மை இல்லை, ஓர் வறுமை இல்லை. வன்மை இல்லை, அதாவது கொடைத்தன்மை என்பது அங்கு இல்லவே இல்லை. கொடைத்தன்மை கொண்டவர்களாக அங்கு யாருமே இல்லை. காரணம் என்னவென்றால் அங்கு வறுமையே இல்லை. வறுமை இருந்து வறுமைக்கு உட்பட்டவர்களாக பலர் இருந்தால்தான் அவர்கள் இன்னொருவரிடம் போய் யாசகம் கேட்பார்கள். அப்படி யாசகம் கேட்பவர்கள் இருந்தால்தான் கொடை கொடுப்பவர்கள் என்ற ஒரு பிரிவு உருவாக முடியும். ஆனால் யாசகம் கேட்பவர்களே இல்லை என்று மாறிவிட்டால் கொடை கொடுப்பவர்கள் என்று ஒருவர் ஒரு பிரிவினர் எப்படி அங்கு உருவாக முடியும்? அதைத்தான் இங்கு கம்பன் சொல்லுகிறார். வன்மை இல்லை, ஒரு வறுமை. வறுமை இல்லை என்பதனால் அங்கு வன்மை கொடைத்தன்மை இல்லை என்று சொல்லுகிறார். இதுதானே நாம் கனவு காணக்கூடிய ஒரு பூமி. இதைத்தான் கம்பனும் சொல்கிறார். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், வறுமையற்ற ஒரு பூமி இங்கு வர வேண்டும் என்றுதானே நாம் கனவு காணுகிறோம். நல்லுள்ளம் கொண்டவர்கள் எல்லாம் இதைத்தானே எதிர்பார்க்கிறோம். கம்பன் அதை சொல்லுகிறார். அப்படி ஒரு தேசமாக கோசலம் இருந்தது என்று சொல்கிறார். வன்மை இல்லை, ஓர் வறுமை. அடுத்து சொல்கிறார், திண்மை இல்லை நேர் செருமை செருணர் என்பயார். அங்கு திண்மை வீரத்தன்மை இல்லை என்று சொல்ல, வீரத்தன்மை ஏன் வருகிறது? வீரம் என்று யான் எதை சொல்கிறோம்? பகைவர்களை முறியடிப்பதை, எதிர்த்து வருபவர்களை அடக்குவதை, அவர்களை புறமுதுகிற காட்டு ஓட வைப்பதை வீரம் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் பகைவர்களே இல்லாத ஒரு தேசத்தில் வீரம் எப்படி தனிப்பட தெரியும்? பகைவர்களே இல்லாத போது அங்கு போர் பேச்சியே இருக்காது, அங்கு போரிட வேண்டிய தேவையே இருக்காது. போர் நடந்தால்தான் போரில் வெற்றி பெறுபவர்களை, போரில் பல சாகச செயல்கள் செய்தவர்களை வீரர்கள் என்று நாம் தனித்து அடையாளப்படுத்தும். ஆனால் இந்த உலகத்தில் எங்கும் பகைமையே இல்லாமல், தேசத்துக்கு தேசம் சண்டை நடக்காமல், எல்லா தேசங்களும் ஐக்கியப்பட்டு இருந்தால் அங்கு போர் வீரர்கள் என்ற ஒரு பிரிவை இல்லாமல் போய்விடும். அப்போது நாம் இவன் வீரன் இவன் கோழை என்று பிரிவு பார்க்க வேண்டிய தேவையே இல்லாமல் போய்விடும். அதைத்தான் இங்கு சொல்றேன். திண்மை இல்லை நேர் செருணர் இல்லையால், அங்கு வீரத்தன்மை இல்லை. ஏனென்றால் பகைவர்கள் இல்லாததனால். செருணர் என்றால் பகைவர்கள் என்றார். இது செருணர் என்ற வார்த்தையை திருக்குறளில் கூட நாம் பார்க்க, செய்க பொருளை செருணர் செருக்கறுப்பு எகு அதனை கூறியது என்ற திருக்குறளில் அந்த செருணர் என்ற வார்த்தை பகைவர் என்ற பொருளில் வந்தது. செருணர் என்றால் பகைவர். பகைவர்களே இல்லாமல் போய்விட்டால் போர் இருக்காது. போர் இல்லை என்றால் போரில் தங்களுடைய வீரத்தை நிரூபித்து காட்டக்கூடிய வீரர்கள் இல்லாமல் போய்விடுவார். அங்கு வீரர்கள் கோழைகள் என்ற பிரிவே இல்லாமல் போய்விடும். அதை சொல்கிறார், திண்மை இல்லை நேர் செருணர் என்பதால். அடுத்து சொல்கிறார், உண்மை இல்லை போய் உரை இல்லாமலார். அங்கு உண்மை என்று இவர் உண்மை பேசக்கூடியவர், இவர் பொய் பேசக்கூடியவர் என்றெல்லாம் பிரிவு அங்கு இல்லை. ஒருவர் ஹரிச்சந்திரனாக இருக்கிறார் என்றால் அந்த நாட்டில் பலரும் பொய் பேசுகிறார்கள், அதனால் இவர் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறார் என்றார். ஹரிச்சந்திரன் கொண்டாடப்படுகிறான் என்றால் என்ன அர்த்தம்? ஹரிச்சந்திரன் மிக உயர்வாக இந்த அளவும் ஹரிச்சந்திரனை பற்றி நாம் பேசுகிறோம் என்றால் பலரும் பொய் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பொய் பேசாமல் அவர்களால் இருக்க முடியவில்லை. அதனால் அர்ஜுனன் ஹரிச்சந்திரன் தனித்து தெரிகிறான் நமக்கு, அவனை நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் எல்லோருமே உண்மை பேசக்கூடியவர்களாக இருந்தால், எல்லோருமே ஹரிச்சந்திரனாக இருந்தால் தனி ஒரு ஹரிச்சந்திரனை நாம் சிறப்பித்து சொல்ல மாட்டோம், எல்லாரும் சமமாக மாணவர்களாக மாறிவிடுவார். அதைத்தான் இங்கு சொல்கிறார், உண்மை இல்லை போய் உரை இல்லாமையால். உண்மை என்று தனியாக ஒன்று இல்லை, ஏனென்றால் பொய் என்று ஒன்று இருந்தால்தான் அதற்கு எதிர்ப்பதமாக உண்மை என்ற ஒன்று இருக்கும். பொய் என்ற ஒன்று இல்லாமல் போய்விட்டதென்றால் உண்மை என்ற ஒன்று தனித்து அடையாளம் காணக்கூடியதாக இருக்காது. அதை சொல்கிறார், உண்மை இல்லை போய் உரை இல்லாமையால். இந்த வரிக்கு என்ன பொருள் என்றால் அங்கு எல்லோருமே உண்மை பேசக்கூடியவர்களாக, பொய் பேசாதவர்களாக இருந்தார்கள். அடுத்த அடி, வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால். இந்த அடி கடைசி அடியில் பல பாட வேறுபாடுகள் இருக்கு. இவர் இந்த நூலை தொகுத்தவர் ஒரு பாட வேறுபாட்டை எடுத்து அந்த கடைசி வேறுபாடு அடியை அமைத்திருக்கிறார். இந்த பாட வேறுபாடுதான் பல படிப்புகளிலும் காணப்படுகிறது. ஆனால் இந்த கடைசி அடி மற்ற அடிகளிலிருந்து தன்மையில் மாறி போயிடுது. உங்களுக்கே தெரியும் அதுக்கு அந்த கடைசி அடியினுடைய பொருள் என்னவென்றால், வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் என்பது அர்த்தம். வெண்மை என்றால் அறிவீனம் என்றார். அதாவது வெண்மை என்றால் ஒரு நிறம். நிறம் என்பது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பொருள் தரக்கூடியதாக இருக்கும். வெள்ளை மனம் என்று சொன்னால் நல்ல மனம் என்று அர்த்தம். வெள்ளை அறிவு என்று சொன்னால் அறிவு இல்லை என்று அர்த்தம், அறிவு உள்ளறிவு என்று அர்த்தம், முட்டாள்தனம் என்று அர்த்தம். அறிவோடு வெள்ளை சேரும் போது அது அறிவின் எதிர்ப்பதத்தை குறிக்கிறது. ஆனால் வெள்ளை உள்ளம், வெள்ளை எண்ணம் என்றெல்லாம் சொல்லும் போது அது தூய்மையை குறிக்கிறது. அந்த வெண்மை என்பது இடத்திற்கு தகுந்தபடி பொருள் மாறுகிறது. செம்மை என்ற ஒரு நிறம் சிறந்த தன்மையை குறிக்கும், அதுவும் இடத்திற்கு தகுந்தபடி பொருள் தரக்கூடிய வார்த்தை. சிவப்பு என்ற வார்த்தை இடத்துக்கு தகுந்தபடி பொருள் தரும். கண்கள் சிவந்தன என்றால் அது எதிர்மறை பொருளை குறிக்கிறது, கோபப்பட்டான் என்ற பொருளை தருகிறது. அவனுடைய உள்ளம் செம்மையான உள்ளம் என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் நல்ல உள்ளம் என்று பொருள். இப்படி அந்த நிறம் என்பது இடத்துக்கு தகுந்தபடி பொருள் தரும். இங்கு வெண்மை என்பது உள்ளறிவை குறிக்கக்கூடும். உள்ளறிவு என்றால் அறிவற்ற தன்மையை குறிக்கும். வெண்மை என்பது அறிவற்ற தன்மையை குறிக்குமா என்றால், திருக்குறளில் நீங்கள் ஒரு திருக்குறள் பார்த்திருக்கீர்கள், வெண்மை எனப்படுவது யாதெனி உண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு என்ற ஒரு திருக்குறள். அதில் வெண்மை என்பது உள்ளறிவு அறிவற்ற தன்மை என்ற பொருளில் திருக்குறளில் வந்திருக்கிறது. இன்னும் வெள்ளை நிறம் என்பதையே அறிவற்ற தன்மை என்பதாக வள்ளுவர் கையாண்டிருக்கிறார். ஒளியார் முன் ஒள்ளியர் ஆதல், வெளியார் முன் பான் சுதை மன்னம் குழல் என்ற ஒரு திருக்குறள். அந்த திருக்குறளில் என்ன சொல்கிறார் என்றால், அறிவுடையவர்கள் மத்தியில் நீங்கள் அறிவுடையவர்களாக இருங்கள், முட்டாள்கள் மத்தியில் சுண்ணாம்பு போன்றவர்களாக மாறிவிடுங்கள், சுண்ணாம்பு போன்ற நிறம் உடையவர்களாக மாறிவிடுங்கள் என்று சொல்கிறார். அது என்ன? வான் சுதை வண்ணம் என்று சொல்கிறார். சுதை என்றால் சுண்ணாம்பு என்றார். சுண்ணாம்பு போன்ற வெள்ளை நிறம் உடையவர்களாக மாறிவிடுங்கள் முட்டாள்களுக்கு மத்தியில் என்று சொல்கிறார். அங்கு அவர் அந்த வண்ணம், சுண்ணாம்பு வண்ணம் என்று சொல்வது வெள்ளை நிறம், வெள்ளை நிறம் உடையவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள், அறிவில் வெள்ளை நிறம் உடையவர்களாக முட்டாள்களுக்கு மத்தியில் நீங்கள் மாறிவிடுங்கள் என்றால் என்ன பொருள் என்றால், முட்டாள்களுக்கு மத்தியில் நீங்களும் முட்டாள்களாக நீங்களும் இருங்கள், நீங்கள் அறிவாளிகளாக அவர்களுக்கு இடையே உங்களை காட்டிக் கொள்ளாதீர்கள் என்று வள்ளுவர் சொல்கிறார். ஆக அந்த வெள்ளை நிறம் என்பது அறிவோடு சம்பந்தப்படும் போது முட்டாள்தனத்தை பேதமையை குறிக்கும். இங்கும் வெண்மை என்பது பேதமை என்ற பொருளில் வருகிறது. பேதமை இல்லை பல கேள்வி மீறுவதால், அதாவது பல கேள்வி அறிவு பல கல்வி அறிவு அங்கு பொருந்தி இருந்த இருப்பதனால் அங்கு முட்டாள்தனம் இல்லை, அங்கு பேதமை இல்லை. இந்த வெண்மை என்பதற்கு இந்த உரையாசிரியர் என்ன உரை எழுதியிருக்கிறார், புத்தகத்தை தொகுத்தவர் என்ன உரை எழுதியிருக்கிறார் என்றால், இயல்புக்கு மாறாக எல்லோரும் உரை சொல்லுவதற்கு மாறாக ஒரு உரையை சொல்லியிருக்கிறார். வெண்மை என்பதற்கு இவர் மாற்றி சொல்லியிருந்தாரே. அதாவது அனைவரும் கற்றிருத்தலால் அறிவுடைமை என்று ஒன்று இல்லை என்று சொல்கிறார். வெண்மை என்பதற்கு அறிவுடைமை என்ற பொருளை சொல்கிறார். வெண்மை என்பதற்கு அறிவுடைமை என்ற பொருள் வராது, அது மரபுக்கு ஒத்ததல்ல, மரபுக்கு மாறான உரை. அறிவுடைமை இல்லை, பல கேள்வி தேவலால் அறிவு என்ற ஒன்று அங்கு இல்லை என்ற ஒன்றை சொல்கிறார். அது மற்ற அடிகளோடு பொருந்தி வருகிறது, அந்த மற்ற அடிகளினுடைய தன்மைக்கு ஏற்ப வருகிறது. அறிவு என்ற ஒன்று இல்லை, அங்கு பல கேள்விகள் இருந்ததுதான், அறிவுடையவர்கள் என்ற ஒரு பிரிவு இல்லை என்று உரையை சொல்லியிருக்கிறார். அது அர்த்தத்தின் ரீதியாக மிக பொருத்தமாக இருக்கிறது, ஆனால் அந்த சொற்பொருள் வெண்மை என்பதற்கு அது சொற்பொருள் அல்ல. மற்ற உரையாசிரியர்கள் எல்லாம் என்ன உரை சொல்லியிருக்கிறார்கள் என்றால், வெண்மை இல்லை, அங்கு பேதமை இல்லை, பல கேள்வி நிரம்பி இருக்கலாம், பல கல்வி அறிவு கல்வி கேள்விகள் நிரம்பி இருக்கலாம், அங்கு பேதமை இல்லை என்று மற்ற பல உரையாசிரியர்களும் இந்த உரை இந்த அடிக்கு பொருள் சொல்லியிருக்கிறார். ஆனால் அது மற்ற அடிகளோடு பார்க்கும் போது அந்த நயம் இல்லாமல் போய்விடுகிறது பாருங்க. அதாவது மற்றதெல்லாம் சிறந்தது இல்லை சிறந்தது இல்லை என்பது போல வருகிறது, வன்மை இல்லை திண்மை இல்லை உண்மை இல்லை என்று. ஆனால் கடைசி அடி மட்டும் பேதமை இல்லை என்று, எதிர்மறை இல்லை என்பது போல மற்ற அடியோடு பொருத்தம் இல்லாததாக இருக்கு. அதனால் இதற்கு இந்த கடைசி அடிக்கு ஒரு பாட வேறுபாடு என்னவென்றால், உண்மை இல்லை பல் கேள்வி ஓங்களால் என்று ஒரு பாட வேறுபாடு, அது கொஞ்சம் பொருத்தமுடையதான ஒரு பாடம். அந்த பாடம் தான் நாம் இங்கு எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். உண்மை, உண்மை என்றால் அறிவில் விகிரியான தன்மை என்றார். உண்மை ஒளி பொருந்திய தன்மை, அறிவில் விகிரியாக மிக சிறப்பாக இருத்தல் என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தையர். உண்மை, உண்மை இல்லை பல் கேள்வி ஓங்களால், எல்லோ இடத்திலும் எல்லாருக்குமே கல்வி இருப்பதனால் கல்வியில் சிறந்தவர் என்ற ஒருவரை நாம் தனித்து அங்கு அடையாளம் படுத்த முடியாது. ஏனென்றால் எல்லோரும் சம கல்வி உடையவர்களாக அறிவுடையவர்களாக இருப்பதனால் தனித்த அறிஞர்கள் இவர்கள் எல்லாம் அறிஞர்கள் என்று ஒரு பிரிவை நாம் காட்ட முடியாது என்று சொல்கிறார் கம். உண்மை இல்லை பல் கேள்வி ஓங்கலாம். இப்படியாக ஒரு தேசம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அது உயர்ந்த தேசமாக இருக்க முடியும் என்பதை கம்பர் நமக்கு காட்டி விடுகிறார். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இது சந்தேகங்கள் ஐயா, செரு செருக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? செரு செருக்கு, அந்த செருக்கு என்பதற்கு இடையின ரகரம் வார்த்தை இருக்கா தனியா வெறும் செருன்னு? செரு என்பது தனியா, செரு என்ற அடியில் இருந்துதான் செருநறு வரை. செரு என்றால் செருதல், கோபித்தல், செருதல், பகைத்தல், செருதல், போரிடுதல் என்றெல்லாம் பொருள் தரக்கூடிய வார்த்தை அது. அந்த செரு என்பதற்கே போர் என்ற அர்த்தம் எல்லாம் இருக்கிறது. அதனோடு நர் என்ற அந்த வீதி சேர்ந்து செருநர் என்று வரும், பகைவர் என்ற பொருள் தரும். செரு என்ற அடியில் இருப்பான் செரு. அதே போல நீங்க சொன்ன நாலாவது அர்த்தம், இரண்டாவது அர்த்தம் தான் சரின்னு எனக்கும் தோணுது. ஏன்னா வந்து குழந்தைகள் வந்து குழந்தைகளுக்கு அறிவு புகட்டணும் இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பா கல்வி இருக்கணும், கேள்வி இருக்கணும் குழந்தைகளுக்கு அட்லீஸ்ட். இல்ல இல்ல, நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு அர்த்தம் வந்து அறிவுடைமை இல்லை, ஏன்னா எல்லாரும் கற்றுக்கிறது, எல்லாரும் எப்படி குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பா அவங்களுக்கு அறிவு போதிக்க வேண்டும் அல்லவா அவர்கள்? அதாவது நீங்க இதுல நம்ம குழந்தைகளை சொன்னதா எடுக்க கூடாது, வளர்ந்த மனிதர்கள், வளர்ந்த மனிதர்களில் கல்வி அறிவு இல்லாதவர்கள் என்று யாருமே இல்லை என்பதனால் அறிஞர்கள் என்று நாம் யாரையுமே அடையாளம் காட்ட முடியாது என்று சொல்கிறோம். அது அப்படித்தான் எடுத்துக்கொள்ள நீங்கள் சொல்வது உண்மைதான். குழந்தைகள் கல்வி அறிவு பெற்றவர்களாக தான் இருப்பார்கள், அவர்கள் கற்று வருவார்கள். இங்கு எல்லாம் சொல்லப்பட்டதெல்லாம் வளர்ந்த கணக்கில் வரக்கூடிய மனிதர்கள். நம்ம கணக்கு எடுக்கிறார்கள் அல்லவா, குழந்தைகளை கணக்கில் நாம் இதில் எடுக்கக்கூடாது. அப்படி பார்த்தா நீங்க குழந்தைங்களை சேர்த்தா அவங்க இது போருக்கு போறதெல்லாம் குழந்தைங்க போக மாட்டாங்க. அது இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து பகை இல்லைன்னு சொல்றாரு. பகை இல்லை, வறுமை இல்லை, பொய் இல்லை. அதே போல அறிவுடைய கல்வி அறி கேள்வி மேவலால் அறியாமை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அறியாமை இல்லைன்னு சொல்லக்கூடாது, அறிவு அறிவு இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் மூணு அடியிலே என்ன சொல்லியிருக்கிறார், அண்மை இல்லை, வள்ளல் தன்மை இல்லை. அங்கு வந்து வள்ளல்கள் இல்லை, அங்கு வந்து வீரர்கள் இல்லை, அங்கு வந்து உண்மை பேசுபவர்கள் இல்லை என்று உயர்வுகள் எல்லாம் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ கடைசி அடியிலையும் அங்கு கல்வி அறிவுடையவர்கள் இல்லை என்றுதான் சொல்லியிருக்கணும். அங்கு வெண்மை இல்லை, அதாவது முட்டாள்கள் இல்லைன்னு கடைசி அறி அமைந்திருக்கு. வெண்மை இல்லைன்னா அதான் அர்த்தம். அதனால அந்த அடிக்கு பதிலாக நாம் உண்மை இல்லை என்ற அடியை நாம் பயன்படுத்தணும். அந்த வேறு பாடத்தை நாம் பயன்படுத்தணும். உண்மை இல்லை பல் கேள்வி ஓங்கலால் என்ற அந்த அடி வரும், அதை நீங்கள் திருத்தி அமைத்துக் கொள்ளலாம். உண்மை இல்லை பல் கேள்வி ஓங்கலால். மேவலால்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். மேவல், மேவல் கேள்வி, மேவல் மேவுதல் என்றால் பொருந்துதல். மேவுதல், இந்த மேவுதல் என்ற வார்த்தையை நம்ம பல இடங்களில் பார்த்தோம். மேற்கே சிறு தொலைவில் மேவும் ஓரும் ஆஞ்சோலை, மேவுதல் என்றால் பொருந்தி இருத்தல். பல் கேள்வி மேவலால் என்றால் பல கேள்வி அறிவு அங்கு பொருந்தி இருப்பதனால் என்றார். அப்படி பொருந்தி இருப்பதனால் அறிவின்மை என்ற ஒன்று இல்லை, வெண்மை இல்லை என்று கடைசி அறி அமைந்திருக்கிறது. அது மற்ற அடிகளோடு பொருத்தம் இல்லை என்பதனால் நாம் வேறு ஒரு பாடத்தை பயன்படுத்தியிருக்கோம். உண்மை இல்லை பல் கேள்வி ஓங்களால் என்ற அறியே நான் வந்தது. ஐயா, அப்படி பார்த்தா வந்து பல எதிரி நாடுகள் இருக்கும் இல்லையா, மற்ற நம்ம நாட்டுக்குள்ள பகைவர்கள் அந்த வலிமை இல்லாம இருக்கலாம், பட் மற்ற நாடு படியெடுத்து வர, அதாவது இப்படித்தான் இருந்தது கோசல நாடு என்பதெல்லாம் இல்லை. அது அங்க எல்லா விதமான துன்பங்களும் இருந்தன என்பதை நம்ம கதை போக்கில் நாம் உள்ளுக்குள் படிக்கும் போது நமக்கு தெரிகிறது. அங்கே ஒரு தேசத்தில் என்னவெல்லாம் காணுகிறோமோ அந்த மாதிரியான நிலைமையை அங்கும் இருந்தது என்பதைத்தான், கோசல நாட்டில் இருந்தது என்பதைத்தான் நாம் உள்ளுக்குள் கதைக்குள் படிக்கும் போது தெரிகிறது. இங்கு நாட்டு வர்ணனையாக சொல்ல வந்தவர், அந்த நாட்டை சிறப்பித்து சொல்ல வந்தவர் இப்படி சொல்லுகிறார். இப்படித்தான் அது இருந்தது என்பது அல்ல, ஆனால் இப்படி இருக்க வேண்டும். இப்போ இப்படி இருந்தால் எவ்வளவு சௌகரியமாக இருக்கும், தேசங்களுக்கிடையே எந்த பகையும் இல்லை, எல்லா தேசமும் நன்றாக இருக்கின்றன. இப்ப எல்லா தேசங்களும் இராணுவத்திற்கு தான் அதிகமாக செலவிடுகின்றனர், மிக கொடிய போர் கருவிகள் எல்லாம் தயாரித்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் எல்லா தேசத்தினரும். ஏன், காரணம் என்னவென்றால் எல்லா தேசத்தவர்களும் ஒரு அச்சத்திலேயே இருக்கிறார்கள். எப்போது எந்த தேசம் நம் மீது போர் தொடுக்குமோ இந்த ஒரு அச்சத்திலேயே தேசங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படி இராணுவம் எல்லாம் இருப்பது எதை காட்டுகிறது என்றால், போர் கருவிகளுக்காக இவ்வளவு செலவு செய்வது, இவ்வளவு இராணுவங்கள் எல்லாம் இருப்பது எதை காட்டுகிறது என்றால் ஒரு அச்சமான தன்மையை காட்டுகிறது. ஒரு பகை இன்னும் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. பகையே எல்லா இடத்திலும் இல்லாமல் போய்விட்டால் இராணுவத்தை எல்லா தேசங்களும் கலைத்து விடலாம். இராணுவமே இல்லாத ஒரு தேசமாக, தேசங்களுக்கு இடையே எல்லைக்கோடுகளே இல்லாமல் போய்விடலாம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கம்பர் சொன்ன இந்த நிலை வந்துவிட்டால் அரசாங்கம் என்ற ஒன்றே தேவைப்படாது. ஏனென்றால் அரசாங்கம் என்ற ஒன்றை எதற்கு தேவை என்றால், ஒழுங்கற்ற மனிதர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தான் அரசு சட்டம் இவையெல்லாம் தேவை. மனிதர்கள் ஒழுங்கானவர்களாக தாங்களையே தங்கள் வாழ்க்கையை நடத்தி தீர்மானித்து விட்டால், எல்லோரும் சக மனிதர்கள் பால் அன்புடையவர்களாக, பிறர் பொருளை கவராதவர்களாக, நேர்மை சார்ந்து நடப்பவர்களாக மாறிவிட்டால் அரசாங்கம், சட்டம், காவல்துறை இவையெல்லாம் தேவையில்லாமலே போய்விடும். இவையெல்லாம் இருப்பது, அரசாங்கம், சட்டம், காவல்துறை, ராணுவம், இவையெல்லாம் இருப்பது எதை காட்டுகிறது என்றால் மனிதர்கள் இன்னும் சரியானவர்களாக மாறவில்லை. இவ்வளவு காலம் வந்த பிறகும், மனிதர்கள் தோன்றி இவ்வளவு காலம் வந்த பிறகும் அவர்கள் இன்னும் பக்குவம் பெறவில்லை. அவர்கள் அடிப்படையில் மிருகங்களாகவே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதைத்தான் இவையெல்லாம் காட்டும். எல்லாரும் சொல்வார்கள் அரசாங்க உருவாக்கம் என்பது மனிதர்கள் பக்குவப்பட்டதின் அடையாளம், அவர்களுடைய அறிவு வளர்ச்சியின் அடையாளம், பிற மிருகங்களுக்கிடையே எல்லாம் இந்த அரசாங்க அமைப்பு இல்லை, இந்த நிர்வாக அமைப்பு இல்லை, அதாவது மனிதர்களிடம் இருப்பது அவர்களுடைய அறிவின் அடையாளம், பக்குவத்தின் அடையாளம் என்றார் அர்த்தம் என்று பலர் சொல்வார்கள். ஆனால் இன்னும் போதுமான பக்குவம் மனிதன் பெறவில்லை. இன்னும் நல்ல பக்குவ நிலையை அவன் அடைந்து விட்டால், அவன் அன்புடையவனாக மாறிவிட்டால், எல்லா இடத்திலும் அன்பே நிரம்பி இருக்குமானால் இந்த அரசு, காவல்துறை, இராணுவம், இவை எதுவுமே தேவைப்படாது. எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கும். கட்டுப்படுத்த ஒருவர் சேவை இல்லாமலேயே எல்லாம் சரியாக நடக்கும். அந்த ஒரு உலகத்தைத்தான் கம்பன் இங்கு கற்பனை செய்து, அப்படி இருந்ததாக கோஷம் கண்டிப்பாக இருந்திருக்காது. இது ஒரு கம்பெனியினுடைய கற்பனை, ஒரு வாட்டி எல்லா பாடலும் படிச்சிடலாங்களா? நேரம் ஆயிடுச்சா? ஆமா, 10:30 ஆயிடுச்சு, 7:30. ஆமா, இங்க 7:30 ஆயிடுச்சு. இதுல வேற சந்தேகங்கள் ஏதாவது? இது பாடலை பற்றி சொல்லும் போது சொல்லுவார்கள், தாமஸ் மூர் என்ற ஒரு ஆங்கிலேயர், அவர் ஒரு கற்பனை செய்தார், அவர் ஒரு தத்துவவாதி என்று சொல்லுவார்கள். அவர் ஒரு உலகத்தை கற்பனை செய்தார், இப்படியெல்லாம் ஒரு உலகம் தேவை என்று ஒரு கற்பனை செய்து, இப்படி இருந்தால் அந்த உலகம் சிறப்பாக இருக்கும் சொன்னதாக சொல்லுவார்கள். உட்டோபியா என்ற ஒரு அதை குறிப்பிட்டதாக சொல்லுவார்கள். அதனால் நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்றை யாராவது சொன்னால் அதை வந்து உட்டோப்பியன் ட்ரீம் என்று சொல்லுவதாக சொல்லுவார்கள். அது ஒரு ஆங்கில சொற்றொடரில் சொல்லுவார்கள். அதே போல கம்பனுடைய உட்டோப்பியன் இது என்று சொல்லலாம், அது மட்டும் சொல்லலாம். சரியா சொன்னீங்க. ஐயா, ராமராஜ்யம் அப்படி உட்டோப்பியன் சொல்ல முடியுமா? அது அது ஆமா, ராமராஜ்யம். ராமராஜ்யத்திலேயே, ராமன் ஆண்ட காலகட்டத்திலேயே சிக்கல்கள் இருந்ததா தான் நம்ம ராமாயணத்துல பார்க்கிறோம். ராமராஜ்யத்திலயும் சிக்கல்கள் இருந்தன, இல்லாமல்தான் இல்லை, சிக்கல்கள் இல்லாம இருக்காது. ஆனா இப்படி இருப்பது நல்லது என்று கற்பனை செய்கிறார்கள். ஆனால் இப்படி இருந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள், எந்த விதமான துன்பமும் இல்லை, துயரம் இல்லை, வறுமை இல்லை, எந்த விதமான குற்ற செயல்களும் இல்லை, இப்படித்தான் உலகம் இருக்கிறது என்றால் உலகத்தில் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும். உலகம் ஒரு மந்தத்தன்மை உடையதாக மாறி, உலகம் அழிந்துவிடும். அது இல்லை, அப்படி இப்படி இப்படி கூட எடுத்துக்கலாம். அதாவது இப்ப ஒரு முதல் முறையா ஒரு நாட்டுக்கு போகணும்னு உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இருக்கிறதால நமக்கு கண்ணுக்கு தெரியும். வந்து எங்க பாக்கும் இடம், நீங்க வந்து ஒரு கம்பர் மாதிரி நீங்க முதல் முறையா அந்த ஊருக்கு போறீங்க, எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு பகைமையே இல்லை. இப்ப நம்ம ஊர்ல எப்பதான் சண்டை போடுவோம் இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு ஊருக்கு போனா முதல்ல தோன்றது மாதிரின்னு எடுத்துக்கலாம். அது அது சரிதான். அதாவது இப்ப ஒரு தேசத்தை நம்ம இப்போ ஒரு சிறந்த தேசம் என்று ஒரு தேசத்தை நாம் சொல்லுகிறோம் என்றால் அந்த தேசத்தில் வறுமை உடையவர்களே இல்லை என்று பொருள் அல்ல. வறுமை உடையவர்கள் குறைவாக இருக்கிறார்கள், பலம் உடையவர்கள் நிறைவாக இருக்கிறார்கள் என்பதனால் அது சிறந்த தேசம் என்று சொல்லி. ஒரு இந்தியாவிலும் வறுமை உடையவர்கள் இருக்கிறார்கள், அமெரிக்காவிலும் வறுமை உடையவர்கள் இருக்கிறார்கள், சோமாலியாவிலும் இருக்கிறார்கள். ஆனால் சோமாலியா மிக நலிந்த தேசமாக கருதப்படுகிறது. காரணம், அங்கு வறுமை நிரம்பி இருக்கிறது, மற்ற தேசங்களில் அந்த அளவு இல்லை, அது கட்டுக்குள் இருக்கிறது. அதனால் அது மிகவும் மோசமான தேசமாக கருதப்படுகிறது. அது அதை போலத்தான் நீங்கள் சொல்வது சரிதான். நிரம்பி இருந்தால் ஒன்று மிக அதிகமாக இருந்தால் அது அங்கு அப்படி ஒரு செழிப்பாக இருந்தது என்று நாம் எடுத்துக்கொள்ளும். ஐயா, ஒரு சிறிய கேள்வி. இப்ப ராமராஜ்யத்துல இருக்கிற சிக்கல்லாம் இருந்துச்சுன்னு சொல்றீங்கல்ல ஐயா, அதை பத்தி கம்பராமாயணம்ல பாடல்கள் இருந்ததா? இல்ல, ராமன் தன் மனைவியை காட்டுக்கு அனுப்பினர். அவன் வாழ்க்கையிலேயே சிக்கல்கள் இருக்கின்றன. அவன் வாழ்க்கையிலேயே அவன் சிக்கல் உடையவனாக இருந்தான். தன் மனைவியை காட்டுக்கு அனுப்பினால் அவள் காட்டில் போய் தனியாக வாழ்ந்தாள். அதுவும் அவள் காட்டிலேயே தனியாக பிள்ளைகளை ஈன்றெடுத்தாள். அது ஒரு ஒரு குடும்பத்தில், அதுவும் ஒரு ராஜ குடும்பத்தில் ராஜனுடைய மனைவிக்கே அந்த நிலை என்றால் மற்றவர்களுக்கும் சிக்கல்கள் இருந்திருக்கும் என்றுதானே அர்த்தம். சிக்கல்கள் இல்லாமல் இருக்க இல்லாமல் இருந்திருக்க ராமன் தானம் செய்தான் என்றெல்லாம் வருகிறது. இங்கே வறுமை வன்மையே இல்லை என்று சொல்லிவிட்டார். வன்மை இல்லை, ஒரு வறுமை இன்மையால் சொல்லியிருக்கிறார். உள்ளுக்குள் கதைக்குள்ளேயே ராமன் தானம் செய்தான் என்றெல்லாம் வருகிறது. வறுமையே இல்லை, வன்மையே இல்லை, கொடையே தேவையில்லை என்று இருந்தால் ராமன் ஏன் தானம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும்? இது ஒரு நாட்டை வர்ணிக்க வந்தவர் கொஞ்சம் உயர்வு நகர்ச்சியாக வர்ணிக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி ஐயா, அதே போல இன்னும் ஒரு கேள்வி ஐயா. இப்ப இந்த முதல் இரண்டு வரிகள்ல இன்மையால் இன்மையால்னு இருக்கு, மூன்றாவது வரியில இலாமையால்னு இருக்கு. இன்மை இல்லாமையால் ரெண்டுமே அர்த்தம் ஒன்று. அதாவது இல்லாமையா, இல்லாமை என்பதும் இன்மை என்பதும் ஒரே பொருள் தர. இல்லாமை என்பதும் இன்மை என்பதும் ஒரே பொருள் தர. சரி, இல்ல அது கவிதை நயத்துக்காக அது ஒரே அங்கேயும் இன்மையாலுன்னு போட்டிருக்கலாம். அது காரணம் என்னன்னா, அங்கு அப்படின்னா அந்த வார்த்தையை மாத்திருக்கணும். உண்மை இல்லை, பொய் உரைகள் இன்மையால் என்று மாற்றியிருந்தா சரியாக. அந்த உரை, அந்த செருமர் அங்கு மேல பாருங்க, வறுமை செருமர், இது உரை, இரண்டு எழுத்து தான் இருக்கு. உரை உரை அது வந்து மூன்று எழுத்து உடையதாக, அதாவது புலிமாசீராக வரணும். அங்கு புலிமாசீர் வரணும். அப்படி புலிமாசீர் வருவதற்காக அந்த இலாமையால் அந்த ஈய கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்கிறார். சேர்த்தே அது புலிமாசீராக மாற்றிருக்கிறார். நீங்கள் உரை இன்மையால் என்று எழுதினால் இது புலிமாசீராக இருக்காது. அப்படி இன்மையால் தான் என்பது கண்டிப்பாக வர வேண்டும் என்றால் உரைகள் என்று பன்மையாக மாற்றியிருக்கும். உண்மை உண்மை இல்லை, போய் உரைகள் இன்மையால் என்று சொல்லியிருந்தா நீங்க சொல்வது போல மூன்று அடியிலும் இன்மையால் இன்மையால் இன்மையால். சரி, நன்றி. அப்படி கூட பாட வேறுபாடு இருக்கிறது. பாட வேறுபாடுகள் இன்மையால் என்ற பாட வேறுபாடு கூட இருக்கு. உண்மை இல்லை, போய் உரைகள் இன்மையால் என்ற பாட வேறுபாடு சில பிரதிகளில் அப்படி இருந்தது. சரி, இங்கு இவர் என்ன சொல்கிறார் என்றால் சுத்தமாக இல்லை என்பதைத்தான் பன்மையே இல்லை என்று சொல்கிறார். அதாவது வறுமை கொஞ்சம் இருந்தது, வளமை நிறைய இருந்தது, அதனால் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி வறுமை கொஞ்சம் இருந்தால் கூட கொடை இருக்கும். அந்த கொஞ்ச பேருக்கு கொடை கொடுக்க வேண்டும் அல்லவா? வறுமை சுத்தமா எதுவுமே இல்லவே இல்லை, அதனால்தான் வன்மை இல்லை என்று சொல்றேன். அது நாம் பார்க்க வேண்டும். சுத்தமா எந்த வறுமையும் இல்லை. வறுமை கொஞ்சம் இருந்தது, வளமை நிரம்ப இருந்தது என்பதற்காக இப்படி பாடியிருக்கிறார் என்று நாம் எடுக்கக்கூடாது. வறுமை சுத்தமாக இல்லை என்பதை சொல்வதனால்தான் வன்மை இல்லை என்று சொல்லியிருக்கோம். வறுமை கொஞ்சம் இருந்தா கூட அங்க வன்மை இருந்திருக்கும். ஒரு வறியவன் இருந்தால் கூட ஒரு கொடையாளி இருந்திருப்பான், அவனுக்கு கொடுத்து உதவக்கூடிய ஒரு கொடையாளி இருந்திருப்பான். வறியவன் எவனுமே இல்லை என்று சொல்லும் போதுதான் அங்கு கொடையாளி எவனுமே இல்லை, பள்ளல் எவனுமே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை வரும். அதைத்தான் இங்கு கம்பல்சரி. சுத்தமாக அங்கு வறுமை இல்லை, சுத்தமாக அங்கு கோழைத்தனம் இல்லை. யாருமே கோழைகள் கிடையாது. எல்லோருமே அந்த வீரம் நம்பியவர்களாகத்தான் இருந்தார். யாருமே பொய் பேசுபவர்கள் கிடையாது. எல்லோருமே உண்மை பேசுபவர்களாகத்தான் இருந்தார். யாருமே பேதைகள் கிடையாது. எல்லோருமே மேதைகளாகத்தான் இருந்தார் என்பதுதான் கம்பன் சொல்ல வரும். சரி ஐயா. ஐயா, இப்ப அரசாங்கம் வந்து மக்களை கவனித்தால் அதை ஈகைன்னு சொல்லலாமா? இப்ப வந்து ஒரு ஒரு நாட்டுல வந்து ஒரு அரசாங்கமே மக்களை கவனித்துக் கொள்கிறது. அப்ப வந்து நாம வந்து போய் தனியா ஒரு பணக்காரன் போய் ஏழையை போய் கவனிக்க வேண்டியதில்லை, ஈகை கொடுத்து அவனுக்கு உதவும். இப்போ அந்த அரசாங்கமே எல்லாரையும் கவனிச்சுட்டு இருந்தா அப்போ அங்க ஈகை தேவையில்லை இல்லையா? ஆமா அப்படித்தானே. இவங்க சோசியலிச நாடு, இந்த கம்யூனிஸ்ட் நாடு ரஷ்யாவில வந்தது, இப்போது அது குறைந்து விட்டது. அந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்ல வரேன். இப்போ அந்த மாதிரி ஆமா அந்த மாதிரி இங்க நமக்கு எடுக்க முடியாது. இங்க மன்னர் ஆட்சி தானே இருந்தது, மன்னர் குடும்பம் தானே இருந்தது, அப்படி எடுக்க முடியாது அல்லவா? இங்க அப்படின்னா மன்னனே தேவையில்லை அல்லவா? அப்படி அப்படி எடுக்கிறதுக்கு இங்க நான் வாய்ப்பு இல்லை. அரசாங்கமே எல்லாம் செய்தது அப்படி இல்லை இங்கு. அந்த அந்த விதத்தை பற்றி எங்கும் நம்ம இந்த காப்பியத்தில் நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. அரசே எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்த கம்யூனிஸ்ட் நாடுகளில் செய்தது போலவே எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தது, எல்லாரும் சம நிலையில் இருந்தார்கள் என்ற செய்தி எங்கேயும் பேசப்படவும். எல்லோரும் செல்வம் ஈட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் கம்பன் சொல்லும். கம்பன் வந்து கம்யூனிசத்தை கம்யூனிசம் வருகிறது இங்கு, எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் என்பதுதான் அந்த சோஸ் அந்த நிலை, அந்த பொது உடைமை சித்தாந்தம், எல்லாருக்கும் எல்லாம் பெற்றவர்களாக இருந்தார்கள் ஆனால் அது அரசாங்க வசத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் நாட்டை போல் இருந்தது என்று கம்பெனி எங்கும் சொல்லுவாங்க. கம்யூனிசம் சொல்லல, ஏழை மக்கள் இருந்து அவர் அவங்க போய் அரசிட்டு இருந்து என்ன வேணுமோ உதவி பெற்று அவர்கள் வாழலாம். ஆனா மக்கள் போய் நம்ம ஒரு ஒரு பெரிய அவர் போய் ஈகை பண்ணணும் அப்படி இல்லை. ஏன்னா ஒரு ஏழையா இருந்தா அவன் போய் எனக்கு பணம் இல்லை அப்படின்னு நம்ம அரசிட்ட சொல்லி வாங்கிக்கலாம் இல்லையா, அது ஈகைன்னு சொல்லலாமா? அப்படிப்பட்ட மக்கள் இருந்தா அந்த தேசம் ஒரு நல்ல தேசம் இல்லையே. இலவசத்தை மக்கள் வாங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அது சிறந்த தேசம் அல்ல இல்லை அல்லவா? அப்படி இல்லையா? மக்கள் தன்னிறைவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தங்களுடைய உழைப்பில் தாங்களே செல்வம் பெற்றவர்களாக இருந்தா இருக்கிறார்கள் என்று சொல்வதுதான் அவர்களை சிறப்பிப்பதாக இருக்குமே தவிர, அரசாங்கத்திடம் எல்லா இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு சௌக்கியமாக இருந்தார்கள் என்று சொல்வது சிறப்பிப்பதாக இருக்காது அல்லவா? இப்போது இலவசம் பெறக்கூடிய மக்கள் பலர் இருக்கிறார்கள். இலவசம் என்பதே சமூகத்தின் சாபக்கேடு, ஒரு அவல நிலை என்றுதானே பலரும் பேசுகிறார்கள். இலவசம் இல்லாத ஒரு நிலையை மக்கள் அடைய வேண்டும், இலவசத்தை எதிர்பார்த்து மக்கள் வாழக்கூடாது, அவர்களே தன்னிறைவு பெற்றவர்களாக மாற வேண்டும் என்று தானே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சரி கரெக்ட், அது அது கரெக்ட்யா, அதுதான் அதுதான் சரியான விளக்கமாப்படுது. கரெக்ட். நன்றி. அதாவது கம்பனுக்கு ஒரு பார்வை இருந்திருக்கு, கம்பன் பார்த்திருப்பான். வறியவர்களும் இருக்கிறார்கள் நாட்டில், இந்த வறியவர்களே இல்ல. இப்ப இவரே பாடியிருக்கிறாரு, நமது வள்ளுவரே, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டில் பறந்து கெடுக உலக இயற்றியான் என்று சொல்கிறார் அல்லவா? ஒரு பிச்சை எடுத்துதான் வாழ வேண்டும் என்று படைப்பு கடவுள் நிர்ணயித்திருப்பானே என்றால், அவன் தழுவி எழுத்தை எழுதி இருப்பானே ஆனால் அந்த படைப்பு கடவுளே பிச்சை எடுத்து கெட்டு போவானாக என்று வள்ளுவர் பிச்சை எடுப்பவர்களை பார்த்து மனம் சகிக்காமல் கூவுகிறார், அப்படியே ஓலமிடுகிறார். அதை போல கம்பனுக்கும் அந்த எண்ணம் தோன்றி இருக்கும். கம்பனும் தேசத்தில் பலரும் வறுமையால் துன்பப்படுவதை பார்த்திருப்பான். அது பார்த்து இப்படி வறுமையை இல்லாத ஒரு நிலை இருந்தால் எப்படி இருக்கும், எல்லாரும் செல்வர்களாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று அவன் கருதி இருப்பான். அன்பனுடைய அந்த உள்ள நிலைதான் இப்படி ஒரு பாடலாக வந்திருக்கிறது என்று அமைப்பு. நன்றியா.